ஏதோவே முத்து அமுனா சொந்துரு ஜீவிதே ஆத்மையின் ஆத்மையத் புதமே ஒபவிதே சாயாவே மகே மறு ஹெந்துனாவே பமரதுவின் மதுவெனவாறு அன்கீதிகா ஒபேது தொல்யானாவே மகேதி மன்னிமுனாவே அஹஸ்விலே பலாமெதின் பிபென தாரகா துங்கவே முத்து அமுனா சொந்துரு ஜீவிதி ஆத்மையின் ஆத்மய புதமி ஒபவிதி துங்கவே முத்து அமுனா சொந்துரு ஜீவிதி ீனாவே மகே மகி வயுனாவே அதே பற்றும் சித்தும் மதின் என்ன பியலங்கே ஒபே கந்துலு யமுனாவே அசனிய மல்தி புனாவே கந்துலு மதின் சினா சலா என்ன பியலங்கே தும்பே முத்து அமுனா சுந்துரு ஜீவிதே ஆத்மையின் ஆத்மய புதமி ஒபவிதே தும்பே முத்து அமுனா சுந்துரு ஜீவிதே ஆத்மையின் ஆத்மயத்த புதமி ஒபவிதே.